శ్రీమతే శ్రీరంగరామాణి మహాదేశికాయ నమః శ్రీమతే వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః రామానుజయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యబోధనం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం శ్రీరందదో కుల తిరువేంకటముడయాన్ పారందన్న వరవళిగల్ ఓరొందు తానే యమయాదో తారణియిల్ వాళ్వార్కు వానేరప్పోమళవం వాళ్వు. நமஸ்கே பாகவதாளுக்கு அநேக நமஸ்காரங்கள். இதுகாரும் சுவாமி தேசிகனுடைய செந்தமிழ் கிரந்தமான தேசிக பிரபந்தத்திலே ஒவ்வொரு கிரந்தமா பார்க்கறதுக்கு பிராப்தமாயிருக்கு இந்த வருஷம். இதே முதல்ல அமிர்த ரஞ்சனி என்ற கிரந்தத்தை நாம் அனுசந்தானம் பண்ணும் யதாசக்தி. அதிலே வந்து முக்கிய விஷயங்களை ஆச்சாரியாளுடைய சீசூத்திகளையும் அந்த விஷயார்த்தங்களையும் நாம் எடுத்துண்டோம். அடுத்தது அமுதா சுவாதினி என்ற ரகசிய கிரந்தத்தை நாம் சேவிச்சுருக்கோம். இப்போ இதுல முக்கிய விஷயம் என்னன்னா, சுவாமி தேசிகன் பல விஷயங்களை சேவித்தனர். பூபிராட்டியார் வராக நாயனார்கிட்ட தான் சீகரிச்சின்ற விஷயங்களை நமக்கு உபதேசிக்கிறார். அதை பத்தி எவ்வாறு பெருமாள் பிராட்டிக்கு உபதேசித்து இந்த ஜீவாத்மாக்கள் கடைத்தேறும் வழியே பெருமாள் கிரகமந்திரத்தின் மூலமாக கொடுத்த விஷயங்களை சுவாமி தேசிகன் பல்வேறு பாசனங்களாலே பறக்க உபன்யசித்தார். இன்றைய தினம் முதல்ல கீழ் உபன்யாசத்தில் போன உபன்யாசம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, வராக நாயனார் செய்த உபதேசமானது பார்த்தோம். இப்போ பிரபன்னனுடைய முக்தி நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வராக கமல் சரவசோகத்தினுடைய அந்த பொருள் விளக்கத்தையும் நாம் வந்து அதிகரிச்சின்றோம். எவனொருவன் எவ்வளோ ஒரு பிரபன்னனானவன் என்னை ஒரு சமயம் அந்த துவயமந்திரத்தை சொல்லி சொன்னானோ அவன் வந்து மரக்கட்டையா இருக்கும் போது சாகும் திருவாயிலேயும் நான் அவனை நினைக்கிறேன் அப்படி என்பதானது வராக நயனாருடைய திருவாக்கு, வராக பெருமாளுடைய திருவாக்காய் அவன் அகம் ஸ்மராமி மத்பக்தம் சாய்த்தர் நமாமி பரமாங்கதியும் அப்படின்றதானது வராக கர்ம ஸ்லோக விஷயங்கள். இதுல நாம் வந்து இப்படி பார்த்தோம். நமக்கு எல்லாம் ஒரு இந்த படுக்கையில பத்திருக்கோம். அதை அப்போது நம்முடைய பிராணம் போகும்போதுன்னா நம்ம வந்து வடிவழுந்து நீர் புலன்றோர வாயிலட்டிய கஞ்சும் மீண்ட கடவழிவார கண்டவழைப்ப கண்ணுரக்கமதாவதன் முன்னா ஆத்துல உடம்பு செல்ல சுத்து வாயில கஞ்சி குத்துறா முடியல வாயிலேருந்து ஒழிஞ்சு போறது அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். நீர் மடிவழி வந்த நீர் புலன்றோரால் யூரின் பாகு அதை வச்சுருக்கா. இப்படி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனால பெருமாள் நினைக்க முடியாத போது சாட்சாத்து அந்த வராகனே நம்மள நினைச்சுக்கலாம், நாம் பண்ண ஒரு பிரபத்தியின் பலாக நினைச்சுக்கிறான் என்பதானது கீழ் உபன்யாசத்தை நாம் விஷயத்தை அதிகரிச்சின்றோம். இன்றைய தினத்துல கைகூப்புதலின் பெருமை, அதாவது அஞ்சலி வைபவத்தை சாய்கிறார். அஞ்சலி வைபவம் எப்படி பண்ண வேண்டும்? ஒரு பெரிய சமாச்சாரம் அஞ்சலி வைபவம். எல்லாருமே பண்ணி காட்டினா சரணாகதிய அப்படியே சொல்ற விஷயம் அது. அஞ்சலின்னா நாம் வந்து நம்முடைய ஜனன மாதா, நம்மை பெற்ற மாதாக்கு நம்ம வயிற்று கைகூப்பி செவிக்கும். அடுத்து அண்ணா வாசித்துவா வந்தாக்கா நல்ல பெரிய மனுஷா முகத்தினே கைகூப்பி சேவிக்க வேண்டும். பெருமாளை வந்து தலைக்கு மேல கைகூப்பி சேவிக்க எவ்வளவோ அஞ்சலி அஞ்சலிகள்லாம் இருக்கு, சங்கரமா பண்ற அஞ்சலியும் இருக்கு. நிச்சயம் நம்ம ஒரு பெருமாள் திருவாரான்னு போகும்போது பெருமாள் சொல்லிய சாஷ்டாங்க நமஸ்காரமாவது இந்த அங்கங்கள் மொத்தம் பூமியிலே படும்படியாக பண்ண வேண்டும். பண்ண முடியாத எவ்வளவு பேர் பண்ற வயசானவா இருக்கா, சின்ன பசங்களாலே குளிஞ்சு சேவிச்சாலும் ஒரு தொப்பை இடிக்கிறது. அதனால என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சாதாரணமா அப்படி செய்ய ரெண்டு கையை பெருமாளை சேவிச்சுட்டு போற பெருமாள் அதையும் வந்து கிருப பண்ணி ஏத்துன்றான்னு வச்சுக்கோ. சரி சேவிச்சுட்டான், என் மணிக்கதவை திறக்கிற நாயகனான் என்று அந்த கோவிலே கோயில் காப்பான் என்று துவாரபாட்டு கால அவட்ட உத்தரவு வாங்கி என்னை வந்து கண்டை சேவிச்சுட்டு என்னை வந்து எழுப்பி இந்த தர்ம மாசத்தை ஆராதிக்கிறான்னு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த அஞ்சலியே எடுத்துக்கிறார். ஆனால் அஞ்சலியினுடைய வைபவம் என்ன? அஞ்சலி பண்ணா என்ன பண்ணும் சுவாமி? எதுக்கு சார் கை கூப்பணும்? நான் அவனை பார்த்தா ஏன் கை கூப்பணும்? பெருமாள் இருக்கா, என்ன படிச்சுதான் காப்பாத்த அவன் பொறுப்பு தானே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பான். ஆனா பெருமாளான் பரதத்துவம், ரொம்ப சாதாரண ஜீவாத்மா. அப்பேற்பட்ட பரதத்துவத்தை அல்ப குழுவா இருக்கக்கூடிய ஜீவாத்மா வந்து எப்படியும் மடிய வைக்கணும், அவனை நம்ம வழி பண்ணணும் அப்படின்னா பெருமாளை பார்த்து நம்ம அப்படி ஒரு கை கூப்பும் போது அப்பேற்பட்டதான அவன் கல்லு மனசாத இருக்கான், தயாமூர்த்தி அவர்கள். ஆனா நமக்கே அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? அந்த அனுகிரகத்தை நம்ம பக்கம் திருப்பத்துக்கு, அவ்வளவு பெரிய சமுதிரத்தை நம்ம பக்கம் திருப்பி தீர்த்தத்தை கொண்டு வர்றதுக்கு அஞ்சலையதின்னு சொல்றான். அஞ்சலிக்கு அப்படி நீர் பண்டமாயிடுவான் பெருமாள், உருகிடு வேறான். ஒரு அஞ்சலி பக்தன் பெருமாளை பார்த்து பண்ணாக்க பெருமாள் தன்னை உருகிக்கிறான். சுவாமி பெரிய பனிக்கட்டியா இருந்தவன், சூரிய வெளிச்சத்துல எப்படி உருகி தீர்த்தம் வெளில வந்துருமோ அதே போல பெருமாளாகிய ஒரு பெரிய விஷய பொக்கிஷமானது பக்தால் செய்யக்கூடிய அஞ்சலிய அதன் காரணமாக பெருமாள் தன்னை உருகிந்து வந்துவான் கீழே. எப்படி வந்து பரமதநாதன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி சோமன சௌரபீசீலனாய் கண்டுகள் மேற்கு தந்தோடருடைய கலந்தான் வருவான் என்னும்படியா ஆழ்வா சாதித்தபடி பெருமாள் ஒரு மாடு மாட்டுக்கு பின்னாடி ஓடி வரான். ஏன்னா கோபர்கள்லாம் அவனை பார்த்து அஞ்சலி பண்ணான், இந்தக்கு என்னடா இந்த வருஷம் இந்த பையன் வந்து 11 வயசு குழந்தை 7 நாள் இந்த மலையை தூக்கி நிற்கிறதே, அவன் வந்து இந்திரன் வந்து கல்லுமலை பொழிஞ்சிருக்கான், கல்லெடுத்து கல்வாரி காத்தா என்னும் காமருவம் கட்சி ஊரகத்தா என்னும் பலியன் சாதித்த அந்த மாதிரி இந்த குழந்தை பாரு, இந்த குழந்தை தெய்வமோ என்ன ஒரு பேயோ பிசாசோன்னு எல்லாம் பயந்தாளாம். இந்த அங்க திருவாய்ப்பாடியில மொத்த பேரும் அவன் பெருமாள் சொன்ன, நான் இல்லே நான் உங்களின் ஒருவன் அப்படின்னா, உங்களை தான் உங்காத்து பிள்ளை அம்மா, நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி பரதத்துவமானது கிருஷ்ணன் என்ற உருக்கொண்டு திருவாய்ப்பாடியில வந்து மாட்டு பின்னாடி விளையாண்டுக்கு சாணி பொறுக்கிறது, மாட்டு மூத்தத்தை கோதுடியில குளிக்கிறது, எப்படிப்பா இவ எல்லாருமே கிருஷ்ணா கிருஷ்ணா சேர்த்தி அன்பானது அவ பண்ண அஞ்சலியானது பெருமாளை உருக்கி கொண்டு அவ பக்கத்திலே கொண்டு வச்சு சுவாமி 11 வருஷ காலங்கள். பெருமாள் திருவாய்ப்படுதே 11 வயசு வரைக்கும் தான் இருந்தார், அப்புறம் வந்து மதுரா கேள்வி, அப்புறம் துவாரகன் நிர்மாணம் போயிடுது. அதனால இந்த 11 வருஷம் அவளுக்கு என்ன பாக்கியம் அவ பண்ண அஞ்சலி, ஏ கிருஷ்ணா கிருஷ்ணா என் கூடவா என் கூடவான்னு அவ பண்ணும் பக்தியானது, அஞ்சலி என்ற பக்தியானது அவளுக்கு வந்து பெருமாளை உருக்கி கொண்டு நீர் பண்டமாக பெருமாள் ஆகிட்டான் அப்படின்னு பெரியவாவின் யாக்கியான சாய்க்கிறார். கைகூப்புதலின் என் கைகூப்பு செய்கையன்னு சொன்ன சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில. அதே போல சுவாமி தேவசனிங்க ஒரு பாசுரம் அழகா எடுத்து கையாள்றார், கண்ணன் கடல்தொட கூப்பிய கையன் பெருமதனை எண்ணம் கடக்க யமுனை துறவர் யம்புதலால் திண்ணம் விதிவென்று தேறி தெளிந்தவின் மதியோர் பண்ணும் பணிதிகள் பாற்றி பழந்தொழில் பத்தினமே. இது பழந்தொழில் சாரி சுவாமி தேசன் என்னடா கை கூப்பிட சுவாமி தேசம் புதுசா ஏதாவது சொல்லித்தராரா நமக்குன்னு தெரிவா பண்ணத புனகா நமக்கு ஞாபகப்படுத்தியாடு சுவாமி தேசிகன். இன்னைக்கு என்ன விசேஷம் கேட்டாக்கா, இன்றைய உபன்யாசம் இன்னைக்கு மாசி சிரவணம் இன்னைக்கு இல்லையா, மாசி சிரவணத்தை இன்னைக்கு இந்த பாசுரத்தை நம்ம சேவிக்கிறோம். என்ன விசேஷம் கேட்டா, இன்னைக்கு சுவாமி தேசியனுடைய திவ்யமங்கல விக்கிரக பிரதிஷ்டையான தினம். திருவேந்திரத்தை வந்து சுவாமி தேசியன் திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு. அந்த தினத்துல இப்ப அரிய கைகிரியம் பண்ணிட்டு தான் சோத படகு வச்சு போயிட்டு தான் வரேன் சுவாமி தேசிகன்ட்ட. திருவாரூர் சாதுபடி போமல் உபன்யாசரின் கிளம்பி வந்துட்டேன் கோயில்ல இருந்து. இன்னைக்கு இந்த படம் சுவாமி சொன்ன அஞ்சலி வைபவம்னா அவரை கைகூப்பி செய்யணும். தேசிகன் எதிர்க்க நாம ஒரு அடியா தேசிகன் அடியார் கைகூப்புனா தேசிகன் நம்ம கிட்ட உருகி வந்துருவார். அவர் பண்ண விஷயம் தானே அது, அவர் கொடுத்த மருந்து தான் டெக்னிக் தானே அது, அஞ்சலி வைபவம்னு வச்சிருக்கார். சாட்சாத் நம்ம ஆளவன் யமுனை துறவர் எம் முதலார் எப்படின்னா யாரை பார்த்து கைகூப்பணும் முதல்வரில கொண்டு வச்சார். கண்ணன் கடல் தொழ எந்த தெய்வத்தை சேவிக்கணும் சுவாமின்னா, நான் பரதெய்வம் இல்லப்பா, நான் வந்து உங்களில் ஒருவன் என்று கிருஷ்ணன் வந்து சிரிப்பிள்ளையா நம் வீட்டு தோட்டத்திலே வந்து கையில் வலையை கலர்த்தி கொண்டு கொள்ளையில் நின்றும் கொணந்து விட்டு அங்கொருத்திக்க வள கொடுத்து நல்ல நாவல் பழங்கள் நான் அல்லேன் என்று சிரிக்கின்றான் பெரியார் சாதித்த இல்லையா. அந்த மாதிரி பக்கத்தாட்டுக்காரை அந்த சின்ன பிள்ளையோட ஏமாத்தி பேசி கீசி கண்ணா நீ குடுமான்னு சொல்லிட்டு அந்த வளைய கழுதி போய் மாணிக்க வளையலாம், அதை கடத்தின் போய் கொள்ளையிலே வந்து நாவல் பழம் பெற்று ஒத்துக்கிட்ட கொடுத்து நாவல் பழம் வாங்கி சாத்தானே சுவாமி ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அதிபதியானவன் அப்பேற்பட்டதான கண்ணனின் திருவடியை கண்ணன் கடல் தோழர் சுவாமி தேசன் சாய்க்கிறார். என் எவ்வளோ கிருஷ்ணாவதார சேஷிதங்கள், அவனுடைய சேஷிதங்களை நம்மளால சொல்லி மாடாது இல்லையா. அப்படி ஒரு சேஷிதங்கள் முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டொன்னும் முகிழம் சேதும் தாமரை கையம் எழுதுகொள் தாம்புகன் நடிப்பதற்கு எழுகிழலையும் வெண் தயிர் தொய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சு நோக்கு மண்ணோக்கும் அணுகள் செஞ்சுரு வாய் நடிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதை சொல்ல இன்ப திருதி கண்டாலே என்று குலசக பெருமான் காட்டிய பெருமான். இன்னைக்கு பெருமாள் திருமொழி பகல் 10 4வது இன்னைக்கு அதனால் பாசுரத்தாடியை எடுத்து கையாள்றேன். அப்படிப்பட்ட கண்ணன் முழுதும் வெண்ணை அழைந்து தொற்று வெண்ணையை திருடி சாட்டான் சுவாமி கிருஷ்ணன். முகிழம் சிறு தாமரை கையை எம்பெருமான் திருவடி மட்டும் தாமரை இல்லை, சிறு கைகளும் தாமரைக்கு ஒப்பானதுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். சிறு தாமரை கையும் எழுதுகொள் தாம்புகன் அடிப்பதற்கு என்ன திருடிச்சேன்னு தாம்பகத்தை கொண்டு அடிக்க வரானா அசோத பிராட்டி. அம்மா அடிக்க போறான் பயந்துட்டான் கிருஷ்ணன் இருந்த குழந்தை. அடிப்பு எகிழையும் வெண்டையிறு துவைந்த செவ்வாயும் திருடி சாட்ட வெண்ணையுடைய அந்த எச்சில் மிச்சமானது பெருமாளுடைய திரு அதரத்திலே இருக்கு. அழுகையும் அஞ்சு நோக்கு அம்மா அடிக்க வரான் ஒரு குழந்தை அப்படியே கையை கூப்பி அம்மா அம்மா அடிக்காத அடிக்காத ஒரு அழுகையும் அஞ்சு நோக்கம் மண் நோக்கம் அணிகள் செஞ்சுரு வாய் நடிப்பது ஒண்ணு என்னதான் ஒரு குழந்தை ஒரு விட்டத்தனம் பண்ணியிருந்தாலும் அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சதுன்னா அந்த சிரிப்புக்கு அந்த தாய் அந்த குழந்தை அடிப்பாளா படா அப்படின்னு ஒரு பொய்கோபம் காட்ட மாட்டாளா? அந்த மாதிரி காட்டக்கூடிய கண்ணன் கடல் தொழ கண்ணன் கடல் தொழ குறிப்பிய கையன் பெருமை சாட்சியர். அப்போ அந்த அந்த பாசுரத்தை குழந்தைகளோட பாசுரத்துல அழுகையும் அஞ்சு நோக்க வண்ண அணிகள் செஞ்சிருவாய் நடிப்பதும் தொழுகையும் எல்லாம் வந்து ராமன் இப்படி செலுத்தான் அப்படி செலுத்தான்னா அடிக்க வர அம்மாவும் கைகூப்பி செலுத்தான் யாரு செலுத்துன்னு கேட்டா சாட்சாத் சிவன் நாராயண கிருஷ்ணாவதாரம் பண்ணும் போது யசோதி பிராட்டிய பார்த்து தொழுகையும்னு சொன்னார் குலசேகர் ஆழ்வார். எப்ப பெருமாள் பண்ணி காட்டின விஷயத்தை நீ அவனை பார்த்து பண்ணுன்னு நம்ம ஆச்சாரிய எவ்வளவு சொல்றாருங்க அதை சுவாமி தேசிகன் நமக்கு இங்க சொன்னார். தொழுகையும் இவை கண்ட வசோதை எப்படிப்பட்ட அசோதை தொல்லை என்பதற்கு இறுதி கண்டாடு. அதை விட ஒரு அம்மாவை பார்த்து ஒரு குழந்தை கை கூப்பிடறான் அவன் அடிக்க போறான் அம்மா என்ன அடிக்காதுன்னு சொன்னான். அப்போ கோபத்தோடு ஓடி வந்த அம்மாவை அவளை மனதை உருக்குவது எதுவாக இருந்தது? கண்ணன் செய்த செயலா? கண்ணனை கை கூப்புதலா? கண்ணன் வெண்ண திட்டு சாட்ட விஷயமா? இல்ல கண்ணன் கழிவை கொண்ட பிரீதியா? இல்ல கண்ணன் அம்மாவை வேலைச்சுக்கிட்ட மரியாதையா? எதுவும் செய்யல. அந்த குழந்தை அவ அம்மா பார்த்து கைகூப்பினானே தொழுகையும் இவை கண்ட வசோதையானவள் அவள் அவளுக்கு இன்பமானது எப்படி இருக்குன்னா சொல்லும்போது கல்ல தண்ணி வருது. அவள் இன்பமானது எப்படி இருக்குன்னா லோகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு இன்பத்தை ஸ்ரீ கிருஷ்ணபிரானந்த யசோதை பிராட்டிக்கு கொடுத்தான் சுவாமி. சொல்ல இன்பத்து இறுதி அப்படின்னா இந்த என்ஜாய்மெண்டோட பைனல் டச் எங்க இருக்குன்னா அது வரைக்கும் போனாலாம் யசோதை பிராட்டி இல்லையா? என்னதான் நந்தபாபர் இல்லத்தை ரொம்ப ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியானவன் 5000 பசுக்களுக்கு அதிபதி அதிகார லட்சுமியாகவும் எப்பவுமே பயிரும் தயிரிலையும் பாலிலையும் வெண்ணையிலும் புரண்டு படுத்தவளாக இருந்தாலும் சேவகம் செய்வதற்கு எத்தனையோ வேலையாட்கள் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சுகமா இல்லை? அந்த நந்தபாபருடைய அவள் இரவிலே சந்தோஷிப்பதுதான் ஒரு சுகமா இல்லையே? இந்த ஒரு விஷயத்தை ஆழ்வார் எடுத்துட்டார் கையில என்னன்னா தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லை என்பர் திருதி கண்டாலே அப்பேற்பட்ட கண்ணனை அனுபவித்த நம் ஆச்சாரிய புருஷர்கள் அழகா நம்மளுடைய யமுனை திறவராகி ஆடவந்தா சொன்ன விஷயமானது தொடங்கு விஷ கதாபி கேனசித்தி யதா ததா வாபி கிருதஞ்சலிஹி சதைவ புஷ்ணா சுபயான் சுவசகா சுபானி புஷ்ணானி நசாதிகேன்னு சொல்லிட்டுதானது ஆடவந்தாடு திவி சுக்தி ஸ்லோகம் 28 ஸ்லோகம். அதுல இருந்து எடுத்து சுவாமி தேசிகன் நமக்கு அஞ்சலியினுடைய பெருமையை இங்க காட்டியாரு. இந்த கிருஷ்ணாவராத்திர விஷயங்களை சுவாமி தேசிகன் கையெடுத்தாள் யார சேவிக்கணும்னு நமக்கு எல்லாம் யார் ரொம்ப பந்துவா இருக்கான் கிருஷ்ணன் இருக்கான் அதனாலே கண்ணன் கடல் தொட கூப்பிய கையன் பெருமதனை எண்ணம் கடக்க யமுனை துறவர் எம்புதலால் யமுனை துறவர் சாதிக்கிறார் ஆளவந்தா சாதிக்கிறார் அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் எடுத்து கையாள்ற கூப்பிய கையின் பெருமை கை கூப்புதால என்ன பெருமை சுவாமின்னா எப்பேற்பட்ட கல்லு மனசுக்காராலையும் நம்மாலே கரைக்க முடியும் கரைச்சு காட்டினான் கிருஷ்ணன். எதை கரைச்சான்னா யசோதை பிராட்டின் திருவுள்ளத்தை கரைத்து காட்டினான் நம் கிருஷ்ணன். அவன் காட்டியபடிய நம் ஆச்சாரிய புருஷன் நமக்கு காட்டுறா சுவாமி. அந்த பெருமாளிடத்திலே நம்ம அதை செஞ்சு காட்டினாக்க எம்பெருமானுடைய திருவுள்ளமான இறங்கி நமக்கு அனுகிரகம் செய்யாகும். எப்பேற்பட்டதான பாபம் பண்ணிருந்தாலும் இந்த கைகூப்பலானது எத்தனையோ விஷயங்களை நமக்கு சாதிச்சு கொடுக்கும்னு சொன்ன கைகூப்பின் ஓடி வந்த விபீஷன் ஆழ்வான் அவனுக்கு பெருமாள் சரணாகதி கொடுக்கலையா? இத்தனை எத்தனையோ பேர் சரியா பெரியவன் சாலை பார்த்து கைகூப்புறோம் அதனால நமக்கு ஒரு சகாயம் ஏற்படுறது. அதே போல நமக்கு எல்லா விதத்திலும் பந்துவான சாட்சா சிவன் நாராயணன் இருக்கானே அவனை பார்த்து கைகூப்புது என்ன பயன்? இந்த ஜீவனை கடைத்தேத்து விதவன் தானே இந்த சம்சார சாகரத்திலே இருந்து இந்த ஜீவனை கைதூக்கி விடும்படியாக ஒரு பிள்ளையாயிருக்கானே அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட கிருஷ்ணனை பார்த்து கைகூப்புன்னு சொன்ன சுவாமி தேசிகன் ஆசைப்பட்டது என்ன? இந்த பாசுரத்துல கண்ணன்னு பதம் போட்ட இதே கோபாலம்சர் சுவாமி தேசம் ஒரு விஷயம் சாதிச்சார். அத்தராயுத சாரு வம்ச நாளாக மயுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக அருணீல சிலாவிபங்கலீனாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே என் அந்திம பிரயாணத்தின் போதிய கிருஷ்ணனே, தரையில மயில் பீலியோடும் புல்லாங்குடலோடும் எனக்கு நீ இந்த நீலமேக சாமண ரூபத்தில இன்னைக்கு வந்து சேவை சாதிக்கணும்பா, எனக்கு ரொம்ப ஆசை என்பதானு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள வந்த இடத்துல. அப்படிப்பட்ட கண்ணன் அவருடைய கடலை பார்த்து திருவடியை பார்த்து கைகூப்பு, அதன் பெருமையானது ரொம்ப பெருசுன்னு சாய்க்கிற நம்முடைய ஆச்சாரியர். எண்ணம் கடக்க யமுனை துறவர் இயம்புதலால், யமுனை துறவர் சாதிக்கிற திண்ணம் இதுவென்று இதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம். எம்பெருமானை பார்த்து கைகூப்புதலே நமக்கு விசேஷம்னு சொல்லி தெளிந்தபின் சின்மதியோ நுண்ணா படித்தவா வேதம் கத்துந்தவா எல்லாம் பரம்பொருளை சேவிப்பதுதான், அஞ்சலி மூலமே சேவிப்பதுதான் நமக்கு ரொம்ப வசதியான விஷயம் அப்படின்னா, பெருமாளை பார்த்து அஞ்சலி செய்வதே ஒரு கைங்கரியம் அப்படின்னு பெரிவா சாதிக்கிறான். அதனாலே இந்த கைகூப்புவதற்கு அஞ்சலின்னு ஒரு பெயர் வச்சிருக்கா. அம் ஜலயத்தினா எம்பெருமானை நீர்பண்டமாக உருக செய்வதால இதற்கு அந்த பெயர் அப்படின்னு சாய்க்கிறான். இது ஒரு அடையாளம், எம்பெருமான கைகூப்பினா ஏழை ஏழை சுவாமி ஏழை ஏழை சுவாமி சொல்றோம் பாத்துக்கிற பெரிய மனுஷர், அது அத்தியனம் பண்ணவர் வந்தா கைது. அப்ப என்ன பண்றோம், கைகூப்புறோம் இல்ல அந்த சுவாமியை பார்த்து நாம் சேவிக்கிறோம் இல்லையா. அப்போ அதன் மூலமாக அவருடைய திருவள்ளமானது கொஞ்சம் இறங்குறதுன்னா என்ன அர்த்தம், சந்தோஷப்படுற அந்த சுவாமி அப்படி பெருமாள் சந்தோஷப்படுறான். இப்படி எம்பெருமானுக்கு நம் கைகூப்புதலால ஒரு மகிழ்ச்சியை நாம் உண்டு பண்ணுகிறோம் இல்லையா, அதுதான் விசேஷம் அந்த. அப்ப எம்பெருமானிடத்திலே ஒரு பரநியாசம் செய்வது போல இது இருக்கு. தன்னை காத்துக்கொள்ள மறுபிறவை அறுத்த அழியா வானில் வைக்கும் மனமேனி மகிழாது இருப்பதன்கள் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சோபானத்துல சாய்ச்சர் அந்த விஷயத்த இதை சாதிச்சு கொடுக்கும். அதனால இந்த நிலையானது அஞ்சலி என்ற ஒரு பெயரிட்டு வச்சிருக்கா பிரிவா. இது ரொம்ப அஞ்சலி வைபவம் ரொம்ப பெரிய விஷயம் இது. இது வந்து ஒரு 15 நிமிஷம் சொல்ல முடியாது, நான் உபன்யாசம் போது குறிச்சி சொல்றேன் உங்களுக்கு. அதனால இந்த அளவுல இன்னைக்கு நம்மளுடைய விஷயம் தெரிஞ்சுட்டா போறோம் நமக்கு. அதனாலே இதுக்கு முரண்பட்டு ஒரு விஷயம் இல்லை. அதனாலே வாதத்திலே ஜெயிச்சவா எல்லாம் கைகண்ட பலன் என்னன்னா, இந்த பெருமாளை பார்த்து கைகூப்பு அஞ்சலியை நாம் அனுஷ்டிப்போம், எல்லாரும் பெரிவா அனுஷ்டிச்ச விஷயம்தான் சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியர் நம்மளுடைய யமனத்திரவன் காட்டின விஷயத்தை நம்முடைய பரம கருணாமூர்த்தியான சுவாமி தேசிகன் நமக்கு இன்றைய தினம் காட்டியிருக்க. அடுத்தது முக்கியமான பொருள் தான் அவன் எப்படி விஷயத்தை எடுத்துக்கணும். லோகத்துல நிறைய எவ்வளவு வஸ்துக்கள் பெருமாளாலே படைக்கப்பட்டிருக்கு, இதுல முக்கிய வஸ்து எது, முக்கியம் இல்லாத வஸ்து எது நம்மளால எப்படி சொல்ல முடியும். இப்ப இன்னைக்கு முக்கிய வஸ்து எதுன்னு கேட்டா எல்லாம் வாட்ஸ்அப் தான் சொல்லுவா, இல்ல கையில செல்போன் தான் சொல்லுவா இல்லையா. ஆனா பெருமாளை உருக செய்ய முக்கிய வஸ்து, நீ எந்த வஸ்துவை நீ வந்து அடைய வேண்டும் என்பதான விஷயத்தை சுவாமி ஒரு பாசத்துல கொடுக்கிறார் நமக்கு. அப்படின்னு கேட்டா பொங்குவன அரு அழிவன் எல்லாம் பொற்கடலால் அளந்தவன் தன் தாளால் வந்த கங்கையன் நதி போல கடல்களில் கமலை பிறந்த அவனு வந்த கடலே போல சங்கு கடலில் அவனேந்தும் சங்கே போல தாருளவன் தந்துளவன் தாரே போல எங்கள் குலபதிகள் இவை மேலாம் என்றே எண்ணிய நல்வார்த்தைகள் நாம் இசைகின்றோமே அப்படின்னு. யோகத்துல எவ்வளவு வஸ்துகள் இருக்கு, நல்லது இது கெட்டது சுவாமி அப்படின்னா, சரி நல்ல வஸ்து இருக்கு, அந்த நல்ல வஸ்துவோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எது அப்படின்னு பார்த்தாக்கா, பொங்குபுற ஆடுகளில் புவனமெல்லாம் பெரிய மழை பட்டுறது, அதுல இருந்து எத்தனையோ ஜீவ நதிகள்லாம் பெரிய சடசடம் பெருகி வருது, ஒரு ஆறு பறிச்சுட்டு வருது. இப்படிப்பட்ட நதிகள் எங்க இருக்கு, இந்த லோகத்துல இருக்கு. ஆனா ஒரு நதி மட்டும்தான் புண்ணிய நதி, சிறந்த நதி, புண்ணிய நதி கூட சொல்ல சிறந்த நதின்னு சாய்க்கிறது. எப்படி சிறந்த நதினா, பொற்கடலால் அளந்தவன் தன் தாளால் வந்த கங்கை எனும் நதி போல அப்படின்னு. எம்பெருமானுடைய திருவடியிலேந்து வந்த கங்கை நதி இருக்கே, அந்த பெரும்பெருமானுடைய பாதுகை மேலையும் எம்பெருமானுடைய திருவடி மேலையும் பிரம்மனாலே அபிஷேகம் செய்யப்பட்டதா தீர்த்தம் இருக்கே, அந்த தீர்த்தம் திருக்கிரமாவதாரத்திலே நமக்கு பிராப்தமாகி அங்கேருந்து சங்கரன் சடையில் தங்கி சொல்லி பூமியிலே வந்து விழுந்து ஓடுற அந்த கங்கை என்னும் நதியானது இருக்காளே, அந்த நதிக்கு தகுந்ததாத நதி, அந்த நதியை விட வசத்தியான நதி லோகத்தை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தேசிய நீங்க திருவுள்ள பத்திரர் கங்கையனும் நதி போல கடல்கடேழில் கமலை பிறந்த அவனுகந்த கடலே போல. சமுத்திரம் இருக்கு சாணி, 7 சமுத்திரம் இருக்குன்னு சொல்றா. என்ன சமுத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா, பெருமாள் திருப்பார்கடலை கடந்து கஷீராப்திய பெருமாள் கடையிறேர். கமலை பிறந்த அவன் உகன் பிராட்டி அவதாரம் பண்ணாலும் அமிர்த மகனத்தின் போது பெருமாள் சமுதிரத்தை கடையிறர். மலபல மீது கொண்டு வருவீன மாலை மறவா நிரஞ்சன் மனநே என்பதானது களியினுடைய பெரிய திருவழி பாசுரம். அவனே கீழே மந்தாரமலைக்கு கீழே பெருமாள் ஒரு சரீரம் கொண்டான். மேல வாசுகியை வந்து மந்தாரமலை மேல பெருமாள் சுத்தினான், சுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்தான். மலை சாயறது சாயாம திருப்பி பெருமாள் திருமுருகன் கொடுத்து தாங்கரானவன். அவனே கடைந்தான் சமுதிரத்தை கடந்து எத்தனையோ கௌஸ்துபம் வந்தது. தார வந்தான்னு சொல்றா, இதோ கற்பக விருட்சம் வந்தது, இதெல்லாம் வந்தது, எல்லாம் தோத்தெடுத்துன்னு போனான். ஆனால் எம்பெருமானுக்கே உரியதான ஒரு வஸ்து அங்கேருந்து வந்தது. பிராட்டி அவதாரம் பண்ணா அவள் அவதாரம் பண்ண விஷயத்திலே அந்த விஷயமானது எங்க இருக்குன்னா திருப்பாக்கடல் இருக்கு. அவள் எங்கெந்த அவதாரம் பண்ணாலோ அந்த இடத்துல அந்த கடல் தான் உச்சந்த கடல்னு தேசிகன் சாய்க்கிறார். எங்கனா கமலை பிறந்து அவனுகந்த கடலே போல அப்படின்னு. சரி, சங்கருக்கு சுவாமி பெருமாளுடைய இடதுகையை இப்ப கத்த பெருமாள் அங்கு வச்சிருக்கான். வல்லகையில திருவாடியான சக்கரத்தாழ்வார வச்சிருக்கான். வேற என்ன வஸ்து சுவாமி, என்ன வஸ்து? சங்கு நிறைய வகை இருக்கு. பாரத யுத்தத்திலே ஒருத்தர் ஒரு ஒரு சங்கு வச்சு அவாவ ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஊதினா யுத்தத்துல. ஆனா பெருமாள் ஒரு சங்கு ஊதினாம் பாருங்க, பஞ்சஜன்ய சங்கு இருக்கு. அந்த சங்குதான் வசத்தின்னு சொன்னான். கமலபிரன் தவனுகந்த கடலே போல, சங்குகடல் அவன் ஏந்தும் சங்கே போல. எம்பெருமானுடைய திவ்ய கவனை, எம்பெருமானுடைய திருக்கையை எந்த சங்கு ஆட்கொண்டிருக்கோ அந்த சங்கு தான் சங்குன்றது திருவுள்ளவங்க. வலம்புரி சங்கு இல்லதான், வலம்புரி சங்கடத்துன்னு சொல்றாளே, வலம்புரி சங்கு எம்பெருமான் திருக்கையை ஆட்கொண்டிருக்கு. அந்த சங்குதான் மிக்க பெருமை வாய்ந்ததுன்னு சாச்சர். கமலபிரந்த் அவருகந்த கடலே போல, சங்குகடல் அவன் ஏந்து சங்கே போல, தார் இளவன் தன் துளவன் தாரே போல அப்படின்னு. புஷ்பம் இருக்கு சுவாமி, நிறைய புஷ்பம் இருக்கு லோகத்துல. பட்டு ரோஜா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இந்த புஷ்பங்கள் எல்லாம் இதை விட சிறந்த வஸ்து என்னன்னா, தாரிழவன் தன் துளவன் தாரே போலன்னா, தன் துளம் அந்த திருத்துழாய்க்கு சமமான ஒரு வஸ்து லோகத்துல இருக்கா இல்லையே, அதுதான் வசத்தின்னு. அந்த துளாயின் மதிப்பை சுவாமி தேசிகன் தூக்கி காட்டுற, துளாயின் மதிப்பு சொல்லி மாடாது. ஏன்னா பெருமாள் வந்து திருத்துழாய சாத்திக்கிறது அவ்வளவு இஷ்டம் அவனுக்கு. அதனால இதுக்கு மதிப்பு தாசின்னு சாய்க்கிற. தோழில மேலும் நன் மார்பியல் மேலும் சுடர்விடு மேலும் தாளிலம் மேலும் உடந்த தன்னந்துடாயிடையம்மான் கழுதை ஒன்று விதாலாம் கிளறும் சுடரடி மூர்த்தி நாளடன் ஒன்று மகளான் என்னுடைய நாவின் உடாளே. அப்படிப்பட்ட பெருமாள் தோழின தோழில சாத்திருக்கான், நான் மார்பிள சாத்திருக்கான், சுடர் முடியல சாத்தின்றிருக்கான், திருவடியில சாத்தின்றிருக்கான். எதை சாத்தின்றிருக்கான்னு கேள்வி கேட்டா திருத்துடான்னு சொன்னேன் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட எத்தனை புஷ்பங்கள் பெருமாளை திருமேனியிலே அலங்கரித்தாலும் ரொம்ப போக்கியமான வஸ்து எதுன்னு சொன்னா சாட்சாத் அந்த துடாய் மாலைதான். ஏன்னா நின்ற மண்ணாயிரம் கொண்டு வீசுமினேன்னு சொன்னேன் சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்துல. என்ன கேட்டா திருத்துழா செடி இருக்கே, செடியில ஒரு புஷ்பத்தை கொண்டு போடு இல்லையா, அந்த தழைய கொண்டு போடு, தாராயினும் தழையாயினும் தன் கொம்பராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுவினேன்னு சாய்ச்ச திருவிருத்த. தாறு கிடைக்கல, தழை கிடைக்கல, அந்த கொம்பு இருக்கு பாரு, வளசு செடி காஞ்சி போய் கொம்பு வலிக்கு அந்த கொம்பையான கொண்டு கொடுன்னு இல்லையா, அது கூட கிடைக்கல மழையில அடிச்சுன்னு போயிட்டுனா. சரி, அந்த செடி இந்த இடத்துக்கு தான் மண் இருக்கும் பாரு, அந்த பூமி வேர்ல இருக்கும் பாரு, அந்த வேர்லே உள்ள மண் இருக்கே, அதை கொண்டு என் மேல வீசுப்பா. பகவத்துடைய ஸ்பரிசம் பெற்றது, பகவத் அனுபவம் இருந்த அந்த வஸ்து எங்கிட்ட கொடு, பெருமாளுக்கு உரித்தான வஸ்துவா இது இருக்கு எங்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு சுவாமி நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ற இதுல திருவிருத்தத்துல. அதனாலே இந்த துளாயின் துளாயானது மதிப்பு மிக்கது. அந்த காரணத்தாலே சுவாமி தேசிங்க போட்டர் தாரிழவன் தந்துறவன் தாரே போல எங்கள் குலபதிகள் இவை மேலாம் என்றே எண்ணிய. அப்படிப்பட்ட சகல சாஸ்திரத்தையும் நமக்கு பிரபன்னதன சந்தான குடஸ்தான நம்மாழ்வார் கொடுத்து அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய சீசூத்திகளே ரொம்ப மேம்பட்டவை என்று துணிந்து நாம் அவற்றின்படி நடப்போம் என்பதானது சுவாமி தேசியுடைய இந்த பாசுரத்திலே கருத்தா இருக்கு. அதே மாதிரி பெருமாள் வந்து என்ன பண்றான்னா, இங்க சமுத்திரம் சொன்னோம், சீராப்தியிலே பிராட்டி அவதாரம் பண்ணான்னு நாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ சமுதிரம் என்ன ஏழு கடல் இருக்கு சுவாமி, எப்படி இருக்கு ஏழு கடல், எங்க இருக்குன்னா சீராப்தின்னு பாலா இருக்கு, பாலாடி நீ கிடக்கும் பண்பைன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. பாலாடியிலே பிறந்தாள் பிராட்டி க்ஷீராப்தின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றோம். பாலா பால் என்ன எப்படி சுவாமி இருக்கும், ஒரே உப்பா இருக்கேன்னா உப்பு மட்டும் ஒரு சமுத்திரம் சுவாமி, பால் ஒரு சமுத்திரம், ஒரு சமுத்திரம் முழுக்க உப்பு வேற எதுவும் கிடையாது, ஒரு சமுத்திரம் முழுக்கம் பால் வேற எதுவும் கிடையாது, ஒரு சமுத்திரம் முழுக்கம் தயிர் வேற எதுவும் கிடையாது, ஒரு சமுத்திரம் மட்டும் தேனா இருக்குமாம், அடுத்த சமுத்திரத்துல ஒரே நெய்யா இருக்குமாம், அடுத்த சமுத்திரமா அது கரும்பஞ்சாறு கரும்பு ஜூஸ் புல் சமுத்திரம், ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே சுகர் தான், அப்படி பெருமாள் இனிச்சுட்டு இருக்கான் எல்லாருக்கும். அடுத்ததானது சுத்த தீர்த்தத்தாலையானதானது ஒரு சமுத்திரம் இருக்கு, இதுதான் சப்தவிதமான கடல்கள் சங்கடு கவனேந்தம் சங்கே போல, அதாவது கமலபிரந்த அவன் உகந்த கடலே போல, இந்த கமலை பிராட்டி அவதாரம் பண்ண கடலான சீராப்தியே இத்தனை சமுதிரத்தை விட வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிக இந்த பாசுரத்தை நமக்கு அற்புதமா காட்டுற. இதெல்லாம் ஒன்னு ஒண்ணு ஒரு தத்துவ அடியர் உள்ள போக போக ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அந்த பத அன்வயத்துக்கும் நிறைய விஷயம் சொல்லணும், ஏன்னா அவ்வளவு போக்கியமான சுவாமி தேசிய திருவாக்கு ஒண்ணு ஒண்ணு நம் எதாமதி எதாசக்தி நம்ம எல்லாம் வச்சு கொஞ்சம் விதமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம் அடியே. அடுத்த பாசுரத்துல சரண்யனையே ஆச்சாரியன் சரண்யனா சரண்யனே ஆச்சாரியன அவதாரம்னு ரட்சிக்கிறது தான் நமக்கு இல்லையா. பெருமாள் வந்து சர்வேஸ்வரன் மிக்க கருணாமூர்த்தி தயாமூர்த்தி ரொம்ப கருணாகரன் பேர் அவனுக்கு, அவன் கிருப்ப பண்ணி பார்த்தா எவ்வளோ என்ன சொன்னா ராமனா வந்து எனக்கு தெரியல கிருஷ்ணனா வந்து அவன் கூடவே இருந்து மாட்டின் சாணி பொறிக்கினேன், என்ன வந்து நான் வந்து துரியோதன பக்கத்தை இருந்தேன் அர்ஜுன பக்கத்தை இருந்தேன் சுவாமி, ஆனா இந்த தர்மம் கூட சூதாட போது என்ன கூட்டு போல, நான் பெருமாள்னு தெரியும் தெரிஞ்சு விட்டுட்டு போயிட்டானு சுவாமி, அப்ப நான் பண்ண உபதேசங்களாம் அவளுக்கு பண்ண உபகாரங்களும் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பெருமாள் கடைசியிலே அர்ஜுனன் ஆச்சாரமா வச்சு நமக்கு வந்து கீதை கொடுத்தாரு இல்லையா, அவனே ஆச்சாரியனாய் அவதரித்து நம்ம ரட்சிக்கிறான், கிருஷ்ணாவதாரத்துல மட்டும் ஆச்சாரியன் இல்ல, அதுக்கப்புறம் அலிபத்தே சுவாமி நம்மாழ்வாராய் அவனே வந்தான், பதின்மராய் அவனே வந்தான், பாஷிகாராயம் அவனே வரான், தேசிகனாய் வந்து இப்பவும் ஆச்சாரியாளாய் பெருமாளே அவளுடைய செம்பெருமாள் ஒரு அம்சமாகவே நம்ம ஆச்சாரியால நாம் பாவிக்க வேண்டும் என்பதானது சச்சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை தத்துவம் இல்லையா. அதனாலே ஸ்ரீ கடலன் திரையன்ன தகவால் மிக்க தேசிகராய் திண்ணிருளாங் கடலைக்கு பார்க்கடலோன் திருவனையான் இன்று வாரம் காணாதே பவக்கடலை கடத்துகின்றான் ஈர்க்கம் மரக்கலமன்ன இறைவர் இன்பம் எழுந்தடியும் குமிழியனை கண்டொழிந்தோம் ஆர்க்கினி நாமம் கடவோம் நமக்கு மாறன் கடவாரென்று அடைந்தவர்கள் அறிவித்தோமே அப்படி என்பதானது இந்த அமுதாஸ்வாதம் முக்கிய பாசுரம். சர்வேஸ்வரன் மிக்கா கருணாமூர்த்தி அவனே ஆச்சாரியனாய் அவதரித்து நம்முடைய அஞ்ஞானமாக இருள் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இருக்கோ, ஞான சூன்யமா நாம் இந்த ஜீவாத்மா இருக்கு, ஞானமான ஜீவாத்மா, ஆனா இந்த ஞானமான இங்கே விரிவடையாமல் சுருங்கி கிடக்கு, அதனாலே அஞ்ஞானம் ஜாஸ்தி இருக்கு, அது ஒரே இருளாயிருக்கு, அந்த இருளை போக்கி நமக்கு சம்சாரம் என்னும் பெரிய ஆட்டுத்தி சாகரம் அதை கடந்து போனோம், அதை அணைச்சுட்டு தான் நம்ம போக முடியும், அதை தாண்டி போனோம் எங்க போனோம், எம்பெருமான திவ்ய சரணாரவிண்ணங்களுக்கு போய் இந்த ஜீவாத்மா சேர வேண்டும், அதற்கு பேர் உபகாரம் பண்ணுவது யாரு, சாட்சாத் பெருமாள் பண்றான், அவனே மத்த எல்லா தேவரும் இருக்கா, பிரம்மருத்ராதிகள்லாம் இருக்கா, என்ன நீர்க்குமிழி போல இருக்காவ, அவளெல்லாம் நீர்க்குமிழியா எழுந்தழியும் குமிழியென இகழ்ந்தொழிந்தோம்னு சாட்சி தேசிக்கிட்டா பவக்கல ஈர்க்கும் அறக்கலம் என்ன இறைவர் இன்பம் எழுந்தழியும் குமிழி என இகழ்ந்தொழிந்தோம். நீர்க்குமிழி சுவாமி இந்த சம்சார சாகரமே நீர்க்குமிழி தான், ஒரு கணம் தான் வாழ்க்கை நேதி, கணக்க பார்த்தா முடியாது, ஒரு கணம் ஒரு கணம்ன்றது என்ன, நம்ம மூணு தடவை கண்ணு சிமிட்டுனா ஒரு கணம் இப்படியே மாறிட்டு போறது, நமக்கு லைஃப் 100 வயசு தான் பெருமாளை கொடுத்துக்க, நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பெருமாளுக்கு வந்து ஒரு ஊசி மண்ண இடம் தருக்கு அந்த அளவு கூட கிடையாது நம்ம லைஃப் வரும் பெருமாளுக்கு, அதுக்குள்ள இத்தனை இதுலயே 50 வயசுல போயிடும் 60 வயசுல போயிடும், அதுக்குள்ளே அவ்வளவு ஆர்ப்பாட்டம், நான் பெரியவன் நீ பெரியவன் எனக்கு தெரியும் அவருக்கு அது தெரியாது அவருக்கு ஞான சூன்யம் அவர் அனுஷ்டானம் இல்ல இத்தனை பேசிட்டு போறோம் நம்ம, இப்படிப்பட்டதானது யாரு நீர்க்குமொழின்னு சொன்ன பிரம்மருத்ராதிகள் எல்லாமே அவளுடைய லைஃபி நீர்க்குமொழி அப்படின்னு சாய்ச்சர் எல்லாமே நீர்க்குமொழி, அவ அழிக்கும் போகவும் நீர்க்குமொழியா இருக்கு, அப்படிப்பட்ட அந்த ஆசை எல்லாமே பிரயோஜனம் இல்லை, அதனாலே பிரபன்னரான நாம் யாருக்கும் கடமைப்பட்டவர் அல்லோ, பிரபன்னாளா யாயிருக்கோ நம்ம பெருமானுடைய திருவடி ஆசிரியத்தினாலே ஆச்சார சம்பந்தத்தாலே பிரபன்னன்னு பேர் எடுத்துக்கிறோம். நமக்கும் யாருக்கும் சம்பந்தம்னா சாட்சா பெருமானுக்கு நோக்கு மட்டுமே சம்பந்தமாயிருக்கு. அந்த சம்பந்தம் எப்படி இருந்தா அவன் ஆச்சாரியன் அவதாரம் பண்ணி என் திருவடியை வருக்கின்றன பரன் யாவரை என்று வரதன் விரிக்கின்றதன் கொரியொன்னா வினையர் ஆதலின்னாம் உரைக்கின்ற நன்னடி ஓரும் படிகள் வந்து உலகம் தரிக்கின்ற தாரகனா தகவல் தரிக்கின்றன சுவாமி தேசிகன் ரகசத்தை சார சாச்சாரே. அதே போல நம்மளை பார்த்து வரிச்சு வந்து என்னுடைய வஸ்துன்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லும் போது நம்மளுக்கு விசேஷம் ஏற்படுறது, ஆச்சார சம்பந்தம் ஏற்படுறது. அதனாலே நாம் பிரபன்னனாகின்றோம். அப்போ மீது யாருக்கும் நான் தாசபுத்திரோ இல்லை, எனக்கு யான் உரியே நல்ல, எனக்கும் நான் உரிதான வஸ்து இல்லப்பா. அதனால இது பெருமாளை உண்டான வஸ்து. எதனாலே அவன் ஆச்சாரியான அவதே அவதரித்து இந்த சம்சார சாகர் மாறிய காட்டித்தீலேந்து நம்மை கடத்துவிட்டு நல்வழி நடத்துகின்றான் என்பதானது இந்த கீழ்ப்பாசுரத்திலே சொன்ன விஷயமாயிருக்கு. அடுத்தது வஸ்துவனுடைய தாரதமியம். ஒரு வஸ்து எவ்வளவு உயர்ந்தது, ஒரு வஸ்து வந்து எவ்வளவு வந்து தாழ்ந்தது என்று சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை நமக்கு காட்டுற என்னன்னு கேட்டா அற்புதமான விஷயம். லோகத்துல எது வசதி, எந்த பிளேஸ் வசதி, எங்க போனா முக்தி கிடைக்கும் அப்படிதான் சாய்க்கிறேன். இதுதான் யாருடைய வார்த்தை, நாம் ஆளுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வானம் நம்மாழ்வார் விசேஷமா சொன்ன விஷயத்தை எடுத்தாருங்க. காசினியின் மணி அனைத்தும் காயாக வண்ணன் கடைந்தெடுத்த கௌத்து வர்த்தின் சீர்மை கொவ்வா காசி முதலாகிய நன்னகரி எல்லாம் கார்வேணி அருளாளர் கச்சி கொவ்வா மாதில் மணந்தளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த வாசிரியர் வார்த்தை கொவ்வா வாசி அறிந்தி வயுரைக்கோம் வையத்துள்ளேறு வைப்பாக இவை கொண்டு மகிழ்மினீரே. வஸ்துக்களுடைய தாரதமியம் அதாவது ஏற்றத்தாழ்வை சுவாமி தேசியம் காட்டுற என்னன்னா காசினியின் மணி அனைத்தும் காயாவண்ணன் பூமியில உயர்ந்ததான ரத்னங்கள் எல்லாம் உயர்ந்து கிடக்கு. சமுதிரத்துல அவ்வளவு வஸ்துக்கள் உயர்ந்த ரொம்ப காஸ்ட்லி வஸ்து எல்லாம் இருக்கு, அனைத்துக்கும் பெருமை இருக்கு. ஆனால் எம்பெருவான் சீதாம்சியை கடைஞ்சி எடுத்தானே, எடுக்கும் போது தனக்காக எடுத்துக்கொண்டு தன் திருமாவளே கௌஸ்துவம் என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டானேப்பா, அந்த ரத்தனத்துக்கு ஈடான ரத்தனமானது இந்த லோகத்திலே எங்கும் கிடையாது. ஆசினியின் மணி அனைத்தும் காயா வண்ணன், எவ்வளோ வஸ்துகள் இந்த மேதினியில இருக்கு, எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருக்கு, ஆனா காயா வண்ணனான எம்பெருமான் கடைந்தெடுத்த கௌத்துவம் ஸ்ரீராம்ஜி இந்த திருப்பால் கடலை கடந்து அவனை எடுத்துக்கொண்ட வஸ்து தனக்குன்னு வச்சுன்றது அந்த கௌஸ்துவம் இருக்கு. சீர்மை கொவ்வா அதனுடைய சீர்மைக்கானது ஒட்டு ஒப்பிட்டு சொல்வதான தன்மையானது இந்த ஈரேழு பதினாலு லோகத்திலையும் அதுக்கு சமமான வஸ்து எதுவுமே இல்லை, எந்த ரத்தனமும் இல்லைன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறது. காசி முதலாகிய நன்னகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சி கொவ்வா அப்படின்னு ஏழு விதமான நகரங்கள் சொல்றா. அந்த அவந்திகா மாயா நிறையா சொல்றா இல்லையா, மதுராலாம் சொல்றாளே. அப்படி ஒரு ஒரு ஊர் பேரு வருது, கச்சின்னு ஒரு பேர் வரும் இல்லையா, காஞ்சின்னு ஒரு பேர் வரும். தேசிகனுடைய திருவுள்ளத்துல என்ன இருக்குன்னா அங்க சாட்சாத் நம் அருளாள பெருமான் இருக்கார். அதனாலே ஒரு பதத்தை போட்டாருங்க சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல, காசி முதலாகிய நன் நகரி எல்லாம். காசிலேருந்து இதுவா போட்டு விட்டாரு ஆதிபதத்தை போட்டு, அதுல எல்லாம் ஏழு நகரங்களையும் சப்தவிதான் சொல்லுவா. அந்த ஏழு நகரிலையும் முக்கிய நகரம் எதுன்னு கேட்டாங்க, அவருடைய கட்சின்னு சாய்ச்சர் கார்மேனி அருளாளர் கட்சி போவா. அப்படி கருத்த திருவேனியை கொண்ட பெருமாள், யஜ்ஞத்திலேந்து அவதாரம் பண்ண பெருமாள், அந்த பெருமாளுடைய திருமேனி எங்கு இருக்கிறதோ அந்த காசி கச்சி நகர் இருக்கு, அதனுடைய அதுக்கு சமமா எங்கு இருக்குல்ல சுவாமின்னா அந்த கட்சிக்கு ஒவ்வாது அப்படின்னு சாய்க்கிறோம். அப்பனா அதாவது இங்க இங்க இருந்தாலே மோட்சம் சொல்றது, இந்த ஏழு நகரத்துல எங்க இருந்தாலும் மோட்சம், இந்த ஏழு நகரத்திலையும் தலையாய நகரம் எதுன்னு கேட்டா காஞ்சிபுரம்னு சாய்ச்சே சுவாமி தேசிகன். காசி முதலாகிய நான் நகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கத்திக்கோவா. எத்தனையோ காசி புண்ணியக்ஷேத்திரங்கள் இருக்கு, அது அனைத்தை காட்டிலும் பெரிய க்ஷேத்திரமாயும் விபுதேசமாயும் விளங்குகின்றதான அந்த பெருமாள் இருக்கானே, அந்த பெருமாளை பத்தி சுவாமி தேசிகன் ஆறு விதமான தமிழ் பிரபந்தங்கள் அனுகிரகம் பண்ணர். என்னென்ன சுவாமி அத்திகிரி மகாத்மியம் அடைகளை பத்து அர்த்த பஞ்சகம், ஸ்ரீ வைஷ்ணவ தரிசரி, திருச்சென்னமாலை, பன்னிரடாம் ஆகிய பிரபந்தங்கள், ஆறு பிரபந்தங்கள் சொன்ன தேசிய பிரபந்தம் பின்னாடி ஜெயிக்க போறோம். அதெல்லாம் அப்படிப்பட்ட பெருமை பாய்ந்ததான கார்மேனி அருளாளர் இருக்கானே, அந்த காஞ்சி மாநகரத்துக்கு எந்த கஷேத்திரமும் சமமாகாது. எந்த கஷேத்திரம்னா இங்க காசி கஷேத்திரம், காசியிலேருந்து இது ஏழு சப்தை தான் சொன்னாங்க. அடுத்தது என்னன்னா, அதை விட இன்னும் சூப்பரா சொன்னார், மாசில் மணந்தடி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த வாசிரியர் வார்த்தை கொவ்வா அப்படின்னு போட்டது. ரொம்ப பரிசுத்தமான கலக்கமில்லாத கல்விஷமில்லாத திருவிழத்தோடு இருக்கிற மகரிஷிகள்லாம் இருக்காளே, அவ வெளியிட்டதான வேதம் ஸ்மிருதி புராணாதிகள்லாம் இருக்கு, இவை அனைத்தும் சர்வேஸ்வரனாலே கொண்டாடப்பட்டவரான நமக்கு குலபதி இருக்கல, பிரபன்னஜன சந்தான உடஸ்தரான சுவாமி நம்மாழ்வார்னு சொல்றோம் இல்லையா. அப்படிப்பட்ட நம்மாழ்வார் முதலிய ஆச்சாரியர்களின் ஒரு சீசூக்கி, ஒரு பாசுரம், அந்த ஒரு பாசுரத்தை ஒரு வரி ஒரு வார்த்தைக்கு இதெல்லாம் ஒவ்வாகாது, ஒப்பாது. இந்த ஸ்மிருதி புராணங்கள் எல்லாமே நம்ம ஆச்சாரியால் வாக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படின்னா நம்ம ஆச்சாரியாருடைய வைபவம் எவ்வளவு பெருசு அப்படின்னு சுவாமி தேசிங்கு காட்டுறார். மாசில் மணந்தளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா. மாலுகந்த ஆசிரியர் திருமாலாலே அருளப்பட்ட சடகோபன்னு அவருக்கு பேர் உண்டு இல்லையா, அவரே சாதிச்ச திருநாம். எனக்கு அனுகிரகமானது பெருமாள் கொடுத்தார் சுவாமி, அதனால எனக்கு மயர்வர மதிநலம் அருளக பெற்றேன் அப்படின்னு சாதிச்சார். எப்ப சொன்னாலும் நம்மாழ்வார மயர்வர மதிநலம் அருளப்பட்டதான நம்முடைய சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லணும். அவரே பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார்னு சொல்றாங்க பெரியவா. அப்படிப்பட்ட ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு ஒரு வார்த்தைக்கு இந்த வேத இதிகாச புராணங்கள்லாம் சமமாகாதுப்பா அப்படின்னு அவ திவ்ய சுக்திக்கு அவ சொல்கின்ற சொல், சாட்சாத் பெருமாளை பேசும்படியான சொல், அந்த சொல்லுக்கு எந்த சொல்லும் நிகரில்லை அப்படின்னு சொல்ற இந்த பாசுரத்து வஸ்துக்களுடைய தாரதமியம் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறையா இருக்கு சார். எங்காத்துல அதை தி பெஸ்ட் எது அப்படின்னு கேட்பானோ, இப்போ வந்து 100 சினிமா இருக்கலாம், 100 சினிமால தி பெஸ்ட் சினிமா எதுறான்னு கேக்குறானே, எத்தனை நடிகர்கள் இருக்கு அவளை சூப்பரா நடிக்கக்கூடியவன் கேக்குறானே, எத்தனையோ உபன்யாசம் இருக்கு, அந்த உபன்யாசத்துல தலை சிறந்த உபன்யாசம் எந்த வித்வான் உபன்யாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாளே. அதே மாதிரி இது சாதாரணமா காமியமா நான் சொன்னேன், அதே மாதிரி சுவாமி தேசிகன் நமக்கோசரம் விஷயங்களை எடுத்து கடைஞ்சு கொடுக்குற எத்தனை கஷேத்திரங்கள் மோட்ச கஷேத்திரங்கள் இருந்தாலும் இந்த பேரொருளாரன் வாசம் செய்கின்றதானது அந்த காஞ்சி திவ்ய தேசத்துக்கு ஒப்பு ஆகாதுன்னு சாதிச்சார். அடுத்தது நம்ம ஆச்சாரிய திவ்ய சுக்திக்கு ஒப்பானது வேறு எந்த வார்த்தையும் லோகத்தில இல்லைன்னு சாதிச்சார். அடுத்தது என்னன்னா, எம்பெருமானுடைய திருமார்பை எப்போதுமே அலங்கரித்துக் கொண்டிருக்குமான அந்த கௌஸ்துவ மணி இருக்கே சுவாமி, அந்த ரத்தனம் இருக்கே, அதற்கு ஒப்பான ரத்தனம் 17 லோகத்திலும் இல்லைன்னு சொல்லி, காசினியின் மணி அனைத்தும் காயாக வண்ணன் கடைந்தெடுத்த கௌத்துவத்தின் சீர்மை கோவ்வா, காசி முதலாகிய நன்னகரியெல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சை கோவ்வா, மாசில் மணந்த முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த வாசிரியர் வாட்டை கோவ்வா, வாசிகரின் திவையுறக்கோம் வையத்துள்ளீர் வைப்பாக இவை கொண்டு மகிழ்வீரே அப்படி என்பதானது இந்த அமிர்தாஸ்வாதி இந்த கிரந்தத்து 27 பாசனமா இருக்கு. அடுத்து சுவாமி நம்மாழ்வாரை பத்தி ஒரு பாசனம் சொல்றார், இன்றைய தினம் அவகாசம் இருக்காது, அந்த பாசனத்துக்கு எப்படியும் 20 ஆயிடும், ஏன்னா அவ்வளவு நமக்கு சம்பிரதாயத்துக்கு அப்படி இப்ப ராபத்து பகல் 10 ராபத்து வரப்போறது, அதனால எம்பெருமானை அடையக்கூடியதான வழியை காட்டுவர் சுவாமி நம்மாழ்வார் சொன்னார். அந்த நம்மாழ்வாரையே பாதுகையா பாவிச்ச அந்த எங்களுடைய பாதுகையே சுவாமி நம்மாழ்வார் அவரிச்சு, இதே ஆச்சாரியன் நம்ம சுவாமி தேசிகன் நமக்கு எல்லாம் ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் என்றார் 1008 ஸ்லோகங்களை கொடுத்திருக்கார். அது விஷயத்த சொல்லிட்டு தான் இந்த பாசுரத்தை சேவிக்க முடியும். இதுல எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்க செய்யும் பரம உபகாரம் என்ன, எந்த ஆச்சாரியரை வச்சு இதெல்லாம் பண்றேன் என்பதானது அடுத்த பாசுரத்து விஷயார்த்தங்கள் உபகார சங்கிரகம் என் பேர் இருக்கு. அதுல வந்து விஷயார்த்தமாய் சுவாமி நம்மாழ்வாரம் முன்னிறுத்தி சாய்கிற சுவாமி தேசிகன், அதை நாளைய உபன்யாசத்தை ஆசிரியரிட பகிர்ந்துக்கிறேன் டியர். அது அது வரைக்கும் நான் வந்து உத்தரவு வாங்கிக்கிறேன் டியர். கவிதா ஆர்த்திகாசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ சிவதே நிவாந்த மகாதேசிகாய நமஹ.